கண்ணீர் பூவின்ற கவிழில் தலோடி ஈணம் முழங்கும் பழம்பாட்டில் முங்கி கண்ணீர் பூவிந்த கவிழில் தலோடி ஈணம் முழங்கும் பழம்பாட்டில் முங்கி மறுவாக்கு கேட்கான் காத்து நிற்காதே பூத்துந்தி எந்தே மறஞ்சு எந்தே உள்ளோர் குடம் போல தேங்கி கண்ணீர் பூவிந்த கவிழித்தலோடி ஈணம் முழங்கும் பழம்பாட்டில் முங்கி சொல்லவே நிமிஷங்களில் ஜலரேகைகள் வீணலிஞ்சு கனிவேகுமீ வெண்மேகமும் மழநீர்க்கினாவாய் மறஞ்சு தூரே உள்ளோர் குடம் கேளுறங்கி கண்ணீர் பூவிந்த கவிழித்தலோடி ஈணம் முழங்கும் பழம்பாட்டில் முங்கி பழம்பாட்டில் முங்கி மறுவாக்கு கேட்கான் காத்து நிற்காதே பூத்தும்பி எந்தே மறஞ்சு எந்தே உள்ளோர் குடம் போல தேங்கி